Alléluia. Révérendre le sang de son éveil. Ardeur de mourir. Alléluia. Je prends le mot de l'éveil pour le voir comme காப்பதற்காக வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. உதவி செய்வதற்காக, சுகப்படுத்துவதற்காக, விடுதலை செய்வதற்காக ஆண்டவருக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் வாக்கு மாறாத வசனம் சொல்லுகிறது. இப்படி காரியங்களே, ஒரு பாசிட்டிவான காரியங்களே ஆண்டவர்கள் யோசித்து நினைத்து தியானம் பண்ணி நம்முடைய ஆவிய ஜீவத்துக்குள்ள நம்ம நிலை தெரிய முடியும். அல்லேலூயா. நாம் சில காரியங்களை பார்த்து வருகிறோம். ஆண்டவர்கள் பிரயாசப்படக்கூடிய காரியங்கள். அல்லேலூயா. எந்தெந்த காரியங்களெல்லாம் நாம் ஆண்டவர்களுக்காக நம்முடைய பிரயாசத்தை காண்பிக்கலாம் என்று சொல்லி நாம் சில காரியங்களை பார்த்து வருகிறோம். மேலும் இந்த வாரம் நாம் பார்க்க போகிற காரியம் எடுத்து வாசிப்போம். யோவான் 12:26. யோவான் 12:26. 26 ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஜெபிப்போம். பிதாவே, சுவி நாமத்தில் சமதி ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை நாங்கள் உங்களை கற்றுக் கொடுக்கிறோம். அதுடைய ஆவியானவர் பேச வேண்டும் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இந்த வார்த்தையில் நாங்கள் கட்டப்பட உதவி செய்ய வேண்டும் சமதி ஜெபிக்கிறோம். ஆசிரதி பிதாவே, வந்த ஜன ஆசிரியம் இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே. அவன் மறுபடி வாசி வந்த வசனத்தை, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று இயேசு கிறிஸ்து இங்கே தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சொல்ற காரியம் வாசிக்கும் பொழுது கடைசி பகுதியில், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் என்ன செய்வார் சொல்லுகிறது, கனம் பண்ணுவார், அவனை அவர் மதிப்பார், அவனை உயர்வாக எண்ணுவார் என்று இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அடுத்ததாக நாம் எந்த காரியத்தில் ஆண்டவர்களாக பிரயாசத்தை காண்பிக்க முடியும் என்று சொன்னால், அவருக்கு ஊழியம் செய்கிற காரியங்கள் இல்லை, அவருக்கு ஊழியம் செய்கிற காரியங்களே நாம் என்ன செய்ய முடியும், அவருக்கு பிரயாசத்தை காண்பிக்க முடியும். அவருக்காக நான் படுகிற பிரயாசத்தை ஆண்டு காண்பிக்க முடியும். அவருக்காக ஓடுகிறதை, அவருக்காக உழைக்கிறதை நாம் எந்த காரியத்தில் நாம் காண்பிக்க முடியும் என்று சொன்னால், நான் கவனமாக கவனிக்க வேண்டும், அவருக்கென்று செய்கிற ஊழியம். அல்லேலூயா. அவருக்கென்று செய்கிற ஊழியம். இன்றைக்கு அநேக ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள், சபைக்குள்ளே ரட்சிக்கப்படுகிறார்கள், சபைக்கு வருகிறார்கள், அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறார்கள், அதிசயங்களை பெற்றுக்கொள்கிறார்கள், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறார்கள், சபையிலே நிலைத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. சபையிலே நிலைத்திருக்கிறார்கள். இவ்வளவுதான் காரியம். இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற நம்புகிற நம்பிக்கை, விசுவாசிக்கிற விசுவாசம் அவர்களுக்குள் இருக்கிறது. அல்லேலூயா. அதோடு கூட அவருடைய காரியங்கள் எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லி நினைக்கிறார்கள். அதோடு கூட அவருடைய காரியங்கள் முடிந்து விட்டது என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் அறிந்து கொள்கிறான் என்று சொன்னால், அதற்கடுத்து அவருக்கு ஒரு பெரிய காரியம் இருக்கிறது, அவன் செய்ய வேண்டிய ஒரு சில கடமைகள் இருக்கிறது. அல்லேலூயா. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு விதத்தில் ரெண்டு காரியம் முக்கியம். ஒன்று, இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வது, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது ஒரு காரியம். ரெண்டாவது, அவருக்கு என்ன செய்வது, பிரயாசப்படுவது, அவருக்காக ஊழியம் செய்வது. இந்த காரியங்கள், இந்த ரெண்டு காரியங்கள் ஒரு மனுஷனுக்கு முக்கியம். ஆனால் அநேக ஜனங்கள் சபைக்குள்ள இருக்கிறவர்கள் அந்த முதல் காரியத்தில் நின்று விடுகிறார்கள். அதை விட்டுட்டு என்ன செய்கிறது, மற்றவர்கள் வேறு விதமாக யோசிக்கிறதே இல்லை. இயேசுகிறதை ஏற்றுக்கொண்டோம், இது எல்லாமே நமக்கு சரியாக இருந்து கொண்டிருக்கிறது, அதற்கு மேலே நமக்கு எந்த விதமான பொறுப்பும் இல்லை, எந்த விதமான காரியம் நமக்கு இல்லை என்று சொல்லி அவருடைய காரியங்களுக்குள்ளே மூழ்கி கொண்டே இருக்கிறார்கள். லேலூயா. ஆனால் கவனமாக கவனிக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் இந்த பூமிக்கு அனுப்புவதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறது, முக்கியமான காரியம் இருக்கிறது. அது என்ன காரியம் என்று வாசித்து பார்த்தோம்னு சொன்னால், எடுத்து வாசிப்போம். லூக்கா 4:18 பதினெட்டாவது வசனம், 19 வசனம், 18-19. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார் போதும். இப்போதைக்கு அல்லேலூயா. ஆனால் கவனமாக கவனிக்கணும், பிதாவானவர் தம்முடைய ஒரே பேரன் குமாரனாக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு எதற்காக அனுப்பினார், எதற்காக இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் அபிஷேகம் பண்ணினார் என்று சொன்னால் நான் கவனமாக கவனிக்க வேண்டும். அல்லேலூயா. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க, அதுக்கு முன்னால் ஒரு வார்த்தை சொல்வது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். அப்படி கர்த்தருடைய ஆவியான இருக்கிறது எதற்கு ஒரு அடையாளமான ஒரு காரியம் என்று சொன்னால், ஆண்டவர் நம்மை அபிஷேகம் பண்ணுவதற்கு ஒரு அடையாளமான ஒரு காரியம். அல்லேலூயா. எதற்கு நம்ம பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணினார், இயேசு கிறிஸ்துவை எதற்கு பிதாவானவர் அபிஷேகம் பண்ணினார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய வாயால் அழகாக சொல்லுகிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி, நல்ல செய்திகளை, தேவ ராஜ்யத்துக்குதான செய்திகளை ஏழு ஜனங்களுக்கு கொண்டு போகும்படி, தரித்திரருக்கு கொண்டு போகும்படி, ஜனங்களுக்கு கொண்டு போகும்படி என்ன செய்தார், என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு தன்னுடைய வாயால் சொல்லுகிறார். ஆனால் அந்த நம்முடைய சபைகளில் இந்த நாட்களில் அபிஷேகம் எதற்கு நமக்கு கொடுக்கப்படுகிறது என்பது கூட எனக்கு நிறைய பேருக்கு என்ன செய்யல தெரியல. சபையில் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் உங்களுக்குரிய ஒரு பிரதான ஒரு காரியம் இருக்கிறது, அந்த பிரதானமான காரியத்தை, முக்கியமான காரியத்தை மறந்து போய் அதை பற்றி கொஞ்சம் கூட நினைவில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் தான் அதிகமான பேர் இந்த உலகத்தில். லேலூயா. கேட்டால் சொல்லுவார்கள், அபிஷேகம் பெற்றிருக்கலாம், அபிஷேகம் பெற்றிருக்கிறேன். லேலூயா. அப்படிப்பட்ட தன்னுடைய வீட்டை விட்டு வெளியில் வரமாட்டார்கள். சபை வீடு, சபை வீடு, சபை வீடு, சபை வீடு. லேலூயா. சபைக்கு எதிர்த்து வருவார்கள், ஞாயிற்றுக்கிழமை மாறாமல் வருவார்கள். அதோடு அவருடைய காரியங்கள்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லி நினைக்கிறார்கள். லேலூயா. ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், நீங்கள் அபிஷேகம் பண்ண, நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் நீங்கள் இருந்து சொன்னால், நீங்கள் உங்களுடைய ஒரு பிரதான ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக ஆண்டவர் நம்ம அபிஷேகம் பண்ணினார், எதற்காக நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம், விலையப்பட்ட ஒரு அபிஷேகத்தை கொடுத்தார் என்று சொன்னால், அதற்கு பின்பதாக ஒரு பெரிய காரியம் இருக்கிறது, ஒரு பெரிய பொறுப்பை ஆண்டவன் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அர்த்தம். லேலூயா. என்ன பொறுப்பு, எவ்வளோ பெரிய பொறுப்பு, சின்ன பொறுப்பு அல்ல. லேலூயா. பெரிய பொறுப்பு. அந்த பெரிய பொறுப்புக்காக தான் ஆண்டவன் செய்தால் உங்களை தொட்டிருக்கிறார், உங்களை சபைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார், உங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். லேலூயா. அது என்ன பொறுப்பு என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை பற்றி நீங்கள் மற்றவர்களுக்கு என்ன செய்வது, சொல்லுகிற காரியம். அதற்காக மாத்திரம்தான் ஆண்டு உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்காரு. சபைகளை கத்திர உங்களை கொண்டு வந்தது, உங்களை அபிஷேகம் பண்ணது, ஏதோ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், ஏதோ இயேசு ஏற்றுக்கொண்டோம், அதற்கு அடையாளமாய் நமக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறார். அதுக்கு மேலே நமக்கு வேற எந்த ஒரு பொறுப்பும் இல்லை, எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் இல்லை என்று சொல்லி நினைத்து வாழ்வதற்காக அல்ல. லேலூயா. அபிஷேகத்தினுடைய காரணத்தை விசுவாசி புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரேன் உங்களுக்கு அந்நிய பாஷை கொடுக்குறாரு, ஆண்டவரேன் உங்களை அபிஷேகம் கொடுக்குறாரு, ஆண்டவரேன் உங்களுக்கு வரங்களே கொடுக்குறார். காரணம், நீங்கள் இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிப்பதற்காக. லேலூயா. ஏனென்று சொன்னால், பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை அபிஷேகத்தினுடைய பிரதான காரணமே இயேசு தன்னுடைய வாயில சொல்லுகிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி. தரித்திரருக்கு சொன்னால் நாம் ஏழை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தரித்திரர் சொன்னால் நிறைய பேருக்கு ஏழை ஜனங்கள், அப்பாவி ஜனங்கள், பாடுகிற ஜனங்கள், பணமில்லாமல் கஷ்டப்படுற ஜனங்கள், இப்படி நினைச்சிருக்கிறார். வியாதியில் உள்ள ஜனங்கள், வாழ வழி இல்லாத ஜனங்கள், இப்படி தான் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்று சொல்லும் பொழுது அங்கே எப்படி நான் புரிந்து கொள்ளவேன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் அறியாமல் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் ரட்சிப்புக்குள் இல்லாமல் இருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாருமே இந்த உலகத்தில் பணக்காரர்களாக சரி ஏழைகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தான், தரித்திரர்கள். ஏன்னா அவர்கள் இயேசு கிறிஸ்து அறியவில்லை. எல்லாம் இருந்தாலும் என்ன இல்லை, ரட்சிப்பு இல்லை, அவருடைய ஆத்மாவுக்கு மீட்பு இல்லை. மரணத்துக்கு பின்பதாக நம்ம எங்கே போய் கொண்டிருக்கிறோம், இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்ம எங்கே போய் கொண்டிருக்கிறோம், எங்கே போய் கொண்டிருக்கிறோம், மறிப்பது உறுதி. ஆனால் அதுக்கடுத்து அவன் எங்கே போகிறான், அவன் என்ன செய்ய தெரியவே தெரிய. இதை சொல்லுவதற்காகத்தான் ஆண்டவர் நம்ம இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள பரிசுத்த ஆவியானவரை கொண்டு வருகிறார். அவர் ஆராதிக்கிற ஜனங்களை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ வசனம் முதல் வசனத்தில் பார்க்கும் பொழுது ஆண்ட தெரியா சொல்லுகிறார், எனக்கு ஒரு ஊழியம் செய்தால் அவன் என்ன செய்வார், பிதாவானவன் கனம் பண்ணுவார். இல்லையா. அப்போ ஊழியம் செய்கிறவர்களைத்தான் ஆண்டு என்ன செய்ய போறார், கனம் பண்ண போகிறார். ஊழியம் செய்கிறவர்களைத்தான் ஆண்டு கனம் பண்ணுவார். ஊழியம் செய்கிறவர்களைத்தான் ஆண்டு கனம் பண்ணுகிறார். இல்லையா. அந்த வசனத்தில் இந்த காரியத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இல்லையா. அப்ப யாருக்கு பிதா வருது கனம் உண்டாகும், யாருக்கு பிதா, யாரை பிதா ஒரு உயர்வாய் பார்ப்பார், கவனிக்க வேண்டும். லேலூயா. ஆண்டவுடைய சுவிசேஷத்தை மற்றவர்கள் எடுத்து செல்வதற்கு ஆண்டவர் ஒரு உயர்வாய் பார்ப்பார். சபைகள் இருக்கிறவர்களை கொஞ்சம் வேறுபடுத்தி பார்ப்பார். லேலூயா. ஆண்டவர் ஒருத்தர் சொல்லுகிறார், ஆண்டவர் பழைய கொடுப்ப சொல்ற ஒருத்தர் ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் ஒரு வித்தியாசம் செய்வேன், காண்பிப்பேன். ஊழியம் செய்கிறவனுக்கு ஊழியம் செய்யாதவனுக்கு ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் காண்பிப்பேன் அப்படின்னாலே நிச்சயமாய் ஊழியம் செய்கிறவன் தேவனை பார்வையில் கனம் பெற்றவனாக இருப்பார்கள். ஊழியம் செய்யாதவன் தேவனை பார்வையில் கனம் இல்லாதவனாக இருப்பார்கள். அதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். வாலிபர்கள் ஒரு எழுச்சி உண்டாக அநேக ஜனங்கள் சிறு வயதிலிருந்து அநேக வாலிபர்கள் சபை வந்து கொண்டிருக்கிறார்கள். அநேக வாழ் சபை வந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நல்லா கவனமாக கவனிக்க வேண்டும். ஏதோ இந்த சபைக்கு வருவது வந்தால் நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா இருக்கும் வந்து கொண்டிருக்கிறார்கள். லேலூயா. சபைக்கு வந்தால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை கண்டிப்பாக நிச்சயமா நல்லா இருக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆண்டவர் ஆராதித்தால் அவருடைய வாழ்க்கை நிச்சயமா நன்றாக இருக்கும், அதில் எந்த மாற்றமே இல்லை. லேலூயா. ஆனால் ஆண்டவர் மாத்திரமே நமக்கு செய்ய வேண்டும், செய்ய வேண்டும், செய்ய வேண்டும் என்று சொல்லியே சபையில் வந்து கொண்டிருக்கிறார். தவிர ஆண்டவருக்காக நாம் எதையாவது செய்ய வேண்டும் என்கிறதான் அந்த சின்ன அனைவருடைய வாலிபர்கள் வாலிபர்கள் நிறையவர்கள் இல்லை. லேலூயா. பெரியவர்களுக்கும் இல்லை. ஆண்டவர் எதையாவது செய்வது, ஆண்டவருக்காக ஊழியம் செய்வது, ஆண்டவருக்காக ஓடுவது. லேலூயா. எவ்வளவு காலங்கள் சுவிசேஷத்தை கேட்டுக்கொண்டே இருக்கீங்க நீங்கள் மற்றவர்கள் என்ன சொல்லணும், எடுத்து செல்ல வேண்டும். இதற்காக தான் ஆண்டவர் நம்மை சபைகளை கொண்டு வந்திருக்க, இதற்காக தான் உங்களுடைய குடும்பத்தை ரட்சித்திருக்க, இதற்காக தான் உங்களுடைய கிறிஸ்தவ குடும்பமும் உங்களை பிறக்க வச்சிருக்கிற ஆண்டவர். லேலூயா. இதை விசுவாசிகள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், வாலிபர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், வாலிபர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஊழியத்தை குறித்து சிந்தை உள்ளதாக இருக்க வேண்டும், ஊழிய சிந்தை. லேலூயா. ஆனால் இந்த நாட்களில் வந்து சரி நம்முடைய வாழ்வு நல்லா இருக்க வேண்டும், அதனால் சபைக்கு போவோம் என்று சொல்லி போய் கொண்டிருக்கிறீர்கள். லேலூயா. போய்கொண்டே இருக்கிறீர்கள். ஆஸ்வதிப்பார், ஆஸ்வதிக்க அவன் இருக்க மாட்டார். லேலூயா. ஆனால் ஊழியம் செய்யாத ஒரு குறை நிமித்தம் ஒரு நேரம் வரும். லேலூயா. ஒரு நேரம் வரும். அவர் ஊழியம் செய்கிற உனக்கும் ஊழியம் செய்யாத ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் வித்தியாசத்தை அவனுக்கு காண்பிப்பார். லேலூயா. அவன் உயர்ந்திருப்பான், நீ எங்கே இருப்ப, தாழ்ந்திருப்ப, இதை தான் ஆண்டு சொல்லியிருக்கிறார். தேவனுடைய பார்வையிலே கனம் பெற்றிருக்கிற ஒரு மனுஷன் எப்பொழுதும் உயர்ந்திருப்பான். தேவனை பாருங்க, கனம் பெறாத மனுஷன் எப்படி தாழ்ந்திருப்பான். லேலுயா. ஆனால் கவனாக அது கீழே உள்ள வசந்த சொல்லப்பட்டிருக்கிறது, அது வாசிப்போம். அது கீழே எதற்காக ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுகிறார் என்று சொன்ன நல்ல கவனம் கவனிக்க வேண்டும், நல்ல கவனம் கவனிக்க வேண்டும். ஊழியம் எதற்காக, ஊழியம் எதற்காக செய்ய வேண்டும், ஊழியம் எதற்காக செய்ய கர்த்தர் நம்மை அழைக்கிறார் என்று சொன்னால் வாசிங்க, இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுக்கிரக அதாவது ரட்சிப்பின் வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப எதற்காக அவர் அனுப்புறார், எதற்காக ஊழியர் கவனம் கவனிக்க அழகாக சொல்லப்பட்டுகிறது, இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும். அல்லேலூயா. இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களை விடுதலையும் சிறைப்பட்டவர்கள் விடுதலையும் குன்னருக்கு பார்வை பரிசுத்தப்படுத்த நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் என்று சொல்லப்பட்டது. குருடர்களுக்கு பார்வை அளிப்பதற்காக ஆண்டவர் உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை விடுதலை செய்வதற்காக ஆண்டவர் உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கட்டுண்டவர்களை விடுதலை செய்வதற்காக ஆண்டவர் உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் ஆண்டவர் உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் சபைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். வேற எந்த காரணத்துக்கு இல்லை. இல்லையா. முதல்ல உங்க ரட்சிப்புக்காக கொண்டு வந்திருக்கிறார். ரெண்டாவது உங்க மூலம் வேற ரட்சிப்பதற்காக உங்களை என்ன செஞ்சிருக்கிறார், கொண்டு வந்திருக்கிறார். இதற்கு மேல் அப்பா இருக்கட்டும், உங்களுக்கு வேற எந்த ஒரு ஒரு மெயினான யோசனைகளோ ஒரு முக்கியமான காரியங்களோ செஞ்சு இருக்கவே கூடாது. நல்லா கவனம் கவனிக்க வேண்டும். இல்லையா. வேலை முக்கியம், படிப்பு முக்கியம், நல்லா கவனம் கவனிக்கணும். இவையெல்லாம் இந்த காலங்களில் நிச்சயமாக கண்டிப்பாக முக்கியம். இல்லையா. ஆனால் இவை எல்லாவற்றை காட்டிலும் பிரதானமானது தேவனுக்கு நாம் செய்ய போகிற, நம்மை ரட்சித்தது போல ஆண்டவர் மற்றவர்கள் செய்யணும், ரட்சிக்க வேண்டும். ஏன்னால் இருதயம் நொறுங்குண்டவர்கள் இந்த உலகத்தில் அநேகர் இருக்கிறார்கள். பார்வை இல்லாதவர்கள், பார்வை இல்லாதவர்கள் சொன்னால் நெஜ பார்வை இல்லாதவர்கள் மாத்திரமல்ல, அல்லேலூயா, ஆவிக்குரிய குருடர்கள் ஏற்கனவே ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசான அவருடைய கண்கள் என்ன செய்திருக்கிறானா, எதை, மனக்கண்களை, மனக்கண்களை, இருதயத்தின் கண்களை எதை அறியாதபடிக்கு, இயேசு கிறிஸ்துவை பற்றியதான மகிமையான சுவிசேஷத்தின் ஒளியை அறிந்து கொள்ளாதபடிக்கு, இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளாதபடிக்கு, அவருடைய நன்மையான காரியங்களை அறிந்து கொள்ளாதபடிக்கு, இவ்வுலக இவ்வுலகத்து இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் பிசாசு என்ன செய்திருக்கிறான், ஜனங்களுடைய மனக்கண்கள் என்ன செய்திருக்கிறான், குருடாக்கி இருக்கிறான். இப்படிப்பட்டவருக்கு சுவிசேஷத்தை நிமித்தமாக பார்வை உண்டு கொடுப்பதற்காகத்தான் ஆண்டவர்களை வைத்திருக்கிறார், லட்சித்திருக்கிறார், அவனை கொண்டு வந்திருக்கிறார். லேலூயா. லேலூயா. இருதய நறுமுண்டவர்கள் சொல்லும் பொழுது பல வகையில இருதய நறுமுண்டல் இருக்கிறார்கள். தேவைகள் அதிகமாக இருக்கிறது. மக்கள் நம்பி சோர்ந்து போனவர்கள் இருக்கிறார்கள். அவருடைய தெய்வங்கள் நம்பி சோர்ந்து போனவர்கள் இருக்கிறார்கள். நல்லா கவனம் கவனிக்க வேண்டும். எல்லாரும் நம்பி இருக்கிறோம், எல்லாம் நம்பி இருக்கிறோம், ஒன்றும் உதவி செய்யவில்லை, எல்லாம் கைவிட்டிருக்கிறாங்களே. டாக்டரால் கைவிடப்பட்டு நொறுமுண்டவர்கள், மந்திரவாதிகள் கைவிடப்பட்டு நொறுங்குண்டவர்கள், தாங்கள் வணங்கின தெய்வங்களால் கைவிடப்பட்டு நொறுங்குண்டவர்கள், இருதயம் நறுங்குண்டவர்கள். லேலூயா. இப்படி அநேக நொறுங்குண்டவர்களும் நறுங்குண்டவர்களும் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கேயாவது தீர்வு கிடைக்காதா என்று சொல்லி. லேலூயா. அவர்களுடைய சிறந்த உலகத்தில் நிரம்பி இருக்கிறார்கள். அவங்களுக்கு போய் என்ன சொல்லணும், சுவிசேஷம் சொல்ல வேண்டும், இயேசுவை குறித்து சொல்ல வேண்டும். கவலைப்படாதீங்க, ஆண்டவர் இருக்கிறார். உங்களை கண்ணீரை துடைக்க ஆண்டவர் இருக்கிறார். உங்களுடைய கவலையை மாற்ற ஆண்டவர் இருக்கிறார். உங்களுடைய வியாதியை மாற்ற ஆண்டவர் இருக்கிறார். உங்களுடைய பிசாசு பிடியிலிருந்து எல்லாம் உங்களை விடுவிக்க ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லுகிற இந்த இந்த சுவிசேஷம் சொல்வதற்காகத்தான் ஆண்டவர்களுக்கு ஒரு பிரதான அபிஷேகத்தை கொடுத்திருக்கிற சபைகளை கொண்டு வந்திருக்கிறார். லேலூயா. லேலூயா. நல்லா கவனம் கவனிக்க வேண்டும். அப்போ உங்களுடைய பொறுப்பை இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வந்தது நிமித்தம் உங்கள் மேல் இருக்கிற பொறுப்பை சுமையை பாரத்தை, அது பாரம்னா கடினமான பாரம் அல்ல, அல்லேலூயா. இந்த பாரம் என்ன பாரம், கடினமான பாரம் அல்ல. இந்த பாரம் சுமக்க முடியாத அளவுக்கு நீ இருக்கிற பாரம் அல்ல. இந்த பாரம் லகுவான, நானும் சொல்லியிருக்கேன், பாரம் மெதுவாயும் எனக்கும் லகுவாயும் இருக்கிறது நானும் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் என்னென்ன காரியங்களெல்லாம் என்னென்ன பொருட்கள் அவங்க கொடுக்குறாரோ அதெல்லாம் வந்து ஒரு லகுவான ஒரு பாரம். அது பாரமாக என்ன செய்யாது, தெரியாது. அப்படிப்பட்ட பாரம் உங்கள் மேல் இருக்குது, அப்படிப்பட்டதான காரியம் உங்கள் மேல் கத்து வைச்சிருக்கிறார். அதன் மேலே அவருடைய கண்கள் போக வேண்டும். எப்படியாவது ஒரு ஆத்மா ரட்சிப்பு நடந்தது. இந்த பாரம் தான் பவுலுக்கு இருந்தது. எப்படியாவது யாரையாவது ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன், எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். அவர் சொல்லுகிறார், யூதனுக்கு யூதனை போலவானேன், கிரேக்கருக்கு கிரேக்கனை போலானேன், நியாயப்பிரமாணம் இல்லாதவர்கள் நியாயப்பிரமாணம் உள்ளவனுக்கு நியாயப்பிரமாணம் உள்ளவனை போலானே, நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனை போலானே. ஏன் எப்படி ஆகுதுன்னு சொல்லுகிறார், எப்படியாவது ஒருத்தனை கிறிஸ்து நிமித்தமே அப்படி ஆகுறேன். ஏன் என்று சொன்னால், இந்த நிமித்தமாவது ஒரு விஷயம் ஒரு மனுஷன் நான் உங்களை கொண்டு வந்து விட வேண்டும், ரட்சிப்பு நடத்த வேண்டும், இயேசு கிறிஸ்து அறிய செய்ய வேண்டும், ஒரு நன்மையான வழியை காண்பிக்க வேண்டும். இப்படிப்பட்டதான ஒரு வாஞ்ச யாருக்கு இருந்தது, பவுலுக்குள்ளா இருந்தது. அல்லேலூயா. பவுலுக்குள்ளா இருந்தது, சுவிசேஷ வெறியனா இருந்தார் பவுல், சுவிசேஷ வெறியன். அதனால சொல்லுகிறார், நான் சுவிசேஷத்தை பிரசங்கியா இருந்தா எனக்கு ஐயோ. அதான் காணா கவனிக்க வேண்டும், சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது இயேசுகத்தை பற்றி மட்டும் சொல்லுவது சொல்லாமல் ஏதோ ஒரு ஆசீர்வாதமான காரியம் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. பைபிள் ஐயோன்னு சொன்னா ஆபத்து வரும் என்று சொல்லப்பட்ட அர்த்தம், ஐயோன்னு சொன்னா ஆபத்து வரும், ஐயோ என்று சொன்னால் ஆபத்து வரும். ஆனா பவுல் சொல்லுகிறார், நான் சுவிசேஷத்தை பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ அப்படின்னு சொன்னா எனக்கு வந்து அதனால ஆபத்து தான் வரும், அதனால எனக்கு எனக்கு நஷ்டம் தான் வரும், அதனால எனக்கு பாதிப்பு தான் வரும் என்று சொல்லுகிறார். அப்ப ஆண்ட சுவிசேஷத்தை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொல்லி அக்கறை இல்லாதவர்கள், யோசனை இல்லாதவர்கள் அந்த வசனங்கள் எல்லாம் கவனாக கவனிக்க வேண்டும், எல்லாம் கவனாக கவனிக்க வேண்டும். ஆசீர்வாதம் என்பது ஒரு பெருசான செய்யாது, நமக்கு வராது. அப்ப கண்டிப்பா என்ன சொல்ல வேண்டும், சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். கேளுவையா, நம்முடைய வாய் மூலம் அநேக காரியங்களை பேசுகிறோம், அநேக காரியங்களை பேசுகிறோம், நம்முடைய கண்கள் மூலமாக அநேகரை பார்க்கிறோம், அநேகரை பார்க்கிறோம், அவர்களை பேசி அநேக காரியங்களை பேசுகிறோம், மணிக்கணக்கை பேசுகிறோம், எவ்வளவோ பேசுகிறோம், என்னென்னவோ பேசுகிறோம். வேலுவையா, இப்படி இருக்கும் பொழுது அங்கே ஆண்டு ஒரு சுவிசேஷ பாரத்தை ஒருவர் வைச்சிருப்பதுனாலே அங்கே என்ன செய்யணும், உடைய வாயை வேற வீணான காரியங்கள் திறப்பதற்கு பதிலாக பிரயோஜனமான பேச வேண்டும். வேலுவையா, பிரயோஜனமான கண்டிப்பாய் பேச வேண்டும். ஆனால் அங்கே என்ன செய்யணும், சுவிசேஷம் இருக்க வேண்டும். லேலூயா. அவங்களுடைய கஷ்டங்களை சொல்லுவார்கள், கவலையில சொல்லுவார்கள், பிரச்சனைகளை சொல்லுவார்கள், அங்கே போனால் எனக்கு அது நடக்கல, எங்கே போன நடக்கல, எதுவுமே செய்யும் என்ன செய்ய தெரியல. லேலூயா. அப்படிப்பட்ட ஜனங்களை நீங்கள், அப்படிப்பட்ட ஜனங்களை பார்க்கும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டும், ஆண்டவர்கிட்ட வாங்க, இயேசு உதவி செய்வார். லேலூயா. அப்போ சாட்சியில் சொல்ல வேண்டும், உங்களை நடந்த சாட்சியில் சொல்ல வேண்டும், உங்களை கத்தை எப்படிலாம் வைத்திருந்தார், மற்ற ஜனங்கள் கத்தரை இப்படிலாம் நன்மை செய்கிறான் சாட்சியை சொல்ல வேண்டும். லேலூயா. இப்படி சொல்ல முடியாது, சுவிசேஷம் இயேசு கிறிஸ்து இப்படி சொல்ல, எந்த காரியம் எந்த காரியமும் சுவிசேஷம் என்று அழைக்கப்படுகிறது, நல்ல செய்தி என்று அழைக்கப்படுகிறது. லேலூயா. இந்த காரியங்களை என்ன செய்வது, நீங்கள் சொல்லுவதற்காகத்தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். லேலூயா. நான் கவனாக கவனிக்க வேண்டும், ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்கிறார், எனக்கு வந்து அது இல்லை இது இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லை அப்படின்னு யோசிக்கூடாது. நடக்க மாட்டேங்குது, விசுவாசியா இருந்தால் நீங்கள் பெரிய காரியம் செய்வீர்கள். வேத வசனத்தின்படி நீங்கள் இயேசு கிறிஸ்து விசுவாசி விசுவாசிக்கிற விசுவாசியா இருந்தால், விசுவாசம் இருந்தால் நீங்கள் பெரிய காரியம் செய்கிறவர்களாக இருப்பீர்கள் என்று வசனம் சொல்கிறது. லேலூயா. எடுத்து வாசிப்போம், மார்க்கில் பதினாறாம் அதிகாரத்தில் பதினேழு பதினெட்டு, மார்க் பதினாறு பதினேழு பதினெட்டு, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இந்த காரியம் எல்லாவற்றையும் செய்வதற்கு அங்க என்ன தேவைப்படுகிறது என்று சொன்னால் விசுவாசம். லேலுயா, எது தேவைப்படுது? விசுவாசம். யாரை விசுவாசிக்கிற விசுவாசம்? கர்த்தராகிய இயேசுவை விசுவாசிக்கிற விசுவாசம். அந்த பொதுவான விசுவாசம் எல்லாருக்குள்ளும் இருக்கிறது. லேலுயா, இந்த பொதுவான விசுவாசம் எல்லாரும் சபையிலோர் எல்லாருக்குள்ளும் இருக்கிறது. அப்படிப்பட்ட விசுவாசிகளாக நடக்கிற அடையாளங்களாவன, விசுவாசிக்கிறவர்கள் நடக்கிற அடையாளங்களாவன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லேலுயா, என்ன என்ன ஜனம் நினைக்கிறாங்க, ஊழியம் செய்வதுன்னா ஒரு பெரிய என்னென்னமோ செய்யணும், என்னென்னமோ சாதிக்கணும், என்னென்னவோ கிருபையை கத்துட்டு இறங்கணும். லேலுயா, எல்லாமே ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய எல்லா காரியங்களுமே அவங்க கொடுக்கப்பட்டாச்சு. சபைக்கு வந்து என்ன ஒரு இயேசு கிறிஸ்து குறித்து தெளிவாக ஒரு அறிவு வந்துருச்சுன்னு சொன்னாலே எல்லா விதமான காரியமும் ஊழியர் செய்வதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். லேலுயா, இயேசு நீங்கள் அறிஞ்சிட்டீங்க சொன்னீங்கன்னா, இயேசு குறித்து நீங்கள் நன்மையான காரியங்களை தெரிந்து கொண்டீங்கன்னு சொன்னீங்கன்னா, இல்லை இயேசு உங்களுக்கு நன்மையான காரியம் செய்திருக்கிறான்னு சொன்னால் அதுவே ஊழியர் செய்து போதுமான ஒரு காரியம். லேலுயா, நான் சபைக்கு போனேன், இந்த சூழலில் இருந்தேன், நான் சபைக்கு போனேன், விசுவாசத்தின் ஆண்டவரை எனக்கு ஆளுங்க நன்மை செய்தார். லேலுயா, இதை அப்படியே போய் சொன்னீங்கன்னு சொன்னீங்கன்னா இயேசு நாமத்தினால அது என்னது? சுவிசேஷம். லேலுயா, இதுக்கு போய் நீ உடம்பு முடிஞ்சு எனக்கு அது வேணும் ஆண்டு வேணும், அந்த வர வேணாண்டு வேணும், இந்த வர வேணாண்டு வரே, அப்படி வர வேணாண்டு இப்படி வர வேணும் அவசியம் இல்லை. லேலுயா, அதெல்லாம் நீ ஊழி செய்கிற அர்ப்பணி போய் பார்த்து அது பின்னாடி பெரிய பெரிய ஊழியர்களுக்காக பெரிய பெரிய ஊழியர்களுக்காக தந்து தருவார். லேலுயா, சில அடிப்படையான ஊழியர்கள் இருக்கிறது, அடிப்படையான ஊழியர்கள் இருக்குது. இயேசு கிறிஸ்துவை பற்றி நண்பர்கள் சொல்லுவது, நீ வீட்டில் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க சொல்லுவது, இல்லை புறப்பட்டு போய் கைப்பழுதி ஊழியை பார்ப்பது. லேலுயா, நிறைய காரியங்கள் இருக்கிறது. அடிப்படை ஊழியம் சொல்லணும், நிறைய காரியங்கள் இருக்குது. ஆரம்ப கட்ட ஊழியம் சொல்லணும், நிறைய காரியங்கள் இருக்கிறது. அதற்கு போய் எனக்கு இப்படி இருந்தால் தான் ஊழியர் செய்ய முடியும், அதுக்கு அப்படி தான் ஊழியர் செய்ய முடியும், ஏன்னா சில ஊழியர்கள் பிரசனை பண்ணுவார்கள், அபிஷேகம்லாம் அந்த ஊழியர் செய்ய முடியாது சொல்லும்பொழுது உடனே அதை கேட்டுக்கொண்டு நிறைய ஜனங்கள் அப்படியே உட்காந்துருக்கு. லேலுயா, அப்படிலாம் இல்லை. லேலுயா, இயேசு உடனே நன்மை செஞ்சுருந்தாருன்னா அந்த நன்மை பற்றி ஆண்டது மற்றவங்களே சொன்னீங்கன்னா, லேலுயா, அதுதான் ஊழியம். லேலுயா, இந்த ஊழியம் செய்வதற்காகத்தான் நான் என்ன செய்கிறார், உங்க என்ன செய்கிறார், உள்ள கொண்டு வந்திருக்கேன், சாட்சியா இருப்பதற்கு. சாட்சியா இருப்பது பெரிய ஊழியம். லேலுயா, ஏன்னு சொன்னால் விலங்குகளால் கட்டக்கூட முடியாத அளவுக்கு கட்டினால் உடை தெரிந்து கல்லறி ஓடுற ஒரு மனுஷன் இருந்தான். கல்லறி ஓடுற ஒரு மனுஷன், அந்த கல்லறி வழியா ஒரு மனுஷன் போகிறது. அவர்கள் இந்த பிசாசு 6000 பிசாசு, எத்தனை பிசாசு? 6000 பிசாசுகள். அவனை ஒரு மனுஷன் மடக்க முடியல. சங்கிலியில் கட்டினாலும் சரி, வேற எதை வச்சு கட்டினாலும் சரி, அதை உடனே முறித்து போட்டு அவன் எங்கே ஓடிடுவான்? கல்லறைக்கு ஓடிடுவான். அது உடனே என்ன ஒரு நெசு கூட இல்லை, கல்லை எடுத்து கீறி கொள்ளுவான். ஏன்னா பிசாசு, அவர்களும் இந்த பிசாசு அப்படி பண்ணது. லேலுயா, ஆனால் கர்த்தரா இயேசு அந்த வழியே போகிறார். அந்த மனுஷன், 6000 பிசாசு பிடிச்ச மனுஷன் ஓடி வருகிறான். அந்த மனுஷங்களுக்கு பிசாசு பேசுகிறது, இயேசுவில் எங்களை துன்பப்படுத்தவா இங்கு வந்தி, எங்களை துன்பப்படுத்தவா வந்தி என்று சொல்லி பிசாசு கேட்டு சில காரியங்கள் சில பேசின சில காரியங்கள் முடிச்ச உடனே பிசாசு ஆண்டவர் வெளியே போக சொல்லுகிறார். அந்த பிசாசு ஓடுகிறது. லேலூயா. ஆறாறு பிசாசு ஓடியிருச்சு அந்த மனிதனை விட்டு. அவன் புத்தி தெளிந்து நல்ல மனிதன், நல்ல ஒரு மனுஷனை கூட உட்கார்ந்து இருக்கிறான் ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டு. அப்போ அவன் ஆண்டு கேட்கிறான் கேள்வி, நானும் உன்னை பின்பற்றி வருகிறேன் என்று சொல்லுகிறான். நானும் உன் நினைச்சுகிறேன் பின்பற்றி வருகிறேன். ஆனால் ஆண்டு சொல்லுகிறார், அவரை பின்பற்றி வருவதற்கு அந்த மனுஷனுக்கு ஆண்டு அனுமதி கொடுக்கல. அதற்கு பதிலாக தேவன் உனக்கு சொன்னவர்களை போய் என்ன செய், சாட்சியாக ஜனங்களுக்கு போய் சொல்லு, உன் பகுதியில் ஜனங்களுக்கு போய் சொல்லு. நான் கவனம் கவனிக்க வேண்டும். பழைய பட்டு காலங்களில் ஆண்டவர் அந்த மாதிரியான இயேசுடைய காலங்களில் ஆண்டவர் அந்த மாதிரி ஒரு காரியத்தை சொன்னார். எதை சொல்ல வருகிறேன், உங்களுடைய சாட்சி, உங்களுடைய சாட்சி தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லுவது போதுமானது. அப்ப வசன் சொல்லப்படுகிறது, அவங்க எங்கு போய் ஆண்டவர் அவங்க செய்த காரியங்களை சொல்லி சொல்லி சாட்சியாக சொல்லி வந்தான் என்று சொல்லப்பட்டிருந்தேன். இப்படி இருந்தேன், ஆறாறு பிசுவாச கற்றுள் இருந்தது, இயேசுலத்தில் வந்தாரு, லேலூயா, என்னை சுகமாக்கிட்டாரு, என்னை சுகமாக்கிட்டாரு, சாட்சி. லேலூயா, இது ஊழியம். இப்படிப்பட்ட காரியங்களிலே விசுவாசிகள் சபையில் வந்திருக்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் கவனமாக இருக்கிறீர்களா? லேலூயா. பிரயாசம், இது ஒரு பிரயாசம். ஊழியம் என்பது ஆண்டவருக்காக நீங்கள் படுகிற ஒரு பிரயாசம். இந்த பிரயாசத்திற்கு தக்க பலனை ஆண்டவர் வைத்திருக்கிறார், தக்க பலனை கற்று வைத்திருக்கிறார். ஊழியம் செய்கிறவங்க சும்மா ஒற்ற மாட்டார் ஆண்டவர். ஊழியம் செய்கிற சகல் ஆசிரம் தருவார், இந்த பூமியும் தருவார், லேலூயா, பரலோகத்திலும் தருவார். ஊழியம் செய்கிறவனுக்கு பயங்கர ஆசீர்வாதம் உண்டு, நிச்சயமாக. ஊழியம் செய்கிற விசுவாசிகளுக்கு பயங்கரமான ஆசீர்வாதங்கள் உண்டு. அதை விசுவாசி தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். லேலூயா. சகல விதமான காரியங்களையும் ஆண் ஊழியம் செய்தவன் கொடுத்திருக்கிறான். அதனால் ஊழிய காரியங்கள் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். எப்படியாவது ஆத்மாவை ரட்சிக்க வேண்டும், எப்படியாவது ஆத்மாவை ரட்சிக்க வேண்டும். லேலூயா. இன்னொரு வசனம் வாசிப்போம், ரோமர் 10வது அதிகாரம். நாம் ஏன் சுவிசேஷம் சொல்ல வேண்டும், நாம் ஏன் புறப்பட்டு போக வேண்டும் என்று சொல்லி இந்த வசனம் தெளிவாக இருக்கிறது. ரோமர் 9வது அதிகாரம், 10வது அதிகாரம்.13வது 14வது 15வது வசனங்கள். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அல்ல, கவனம் கவனிங்க, வசனங்கள் கவனம் கவனிங்க. ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். லேலூயா. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், ஒரு மனுஷன் பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால், அவன் ஒரு முக்கியமான காரியம் செய்ய வேண்டும். அது என்னவென்று சொன்னால், ஆண்டவரை தொழுது கொள்வது. லேலூயா. ஆண்டவரை தொழுது கொள்வது, இயேசு கிறிஸ்து தொழுது கொள்வது. அதான் சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வது எவனும் ரட்சிக்கப்படுவான், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வது எவனும் பரலோக ராஜ்யத்திற்கு சென்றடைவான். லேலூயா. அப்போ ரட்சிப்பு என்பது அவருக்கு ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய நாமத்தை அவன் தொழுது கொள்வது ரொம்ப அவசியமான காரியம். இப்ப கீழே வாசிப்போம், அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள். லேலூயா. முதல் வசனத்தில் பார்த்தோம், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் பரலோகத்திற்கு ரட்சிக்கப்படுவார்கள். லேலூயா. ஆனால் அவரை விசுவாசி, இங்கே கீழே சொல்லப்படுகிறது, அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவர் தொழுது கொள்ளுவார்கள். அவர் என்ன, அவரை அறிந்து கொள்ளாதவர்கள், அவரை விசுவாசிக்காதவர்கள் எப்படி பரலோகத்திற்கு போவார்கள், எப்படி தொழுது கொள்வார்கள். அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள், கேட்காதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள், எப்படி விசுவாசிப்பார்கள். பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால், இன்னொரு முக்கியமான காரியம், பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள், அவர்கள் எல்லாம் எப்படி கேள்விப்படுவார்கள். அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லேலூயா. ஒரு ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவன் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு மனுஷன் விசுவாசிக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் கேள்விப்பட வேண்டும். என்ன செய்யணும்? கேள்விப்பட வேண்டும். ஒருவன் கேள்விப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒருவன் பிரசங்கி ஒருத்தன் என்ன செய்யணும்? சொல்ல வேண்டும். ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். சொல்றவன் இருக்க வேண்டும் சொன்னால் அவன் என்ன செய்யப்பட வேண்டும்? அனுப்பப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்ப அனுப்பப்படுகிறவனாலே சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. கேட்கிறவன் அதை விசுவாசிக்கிறான். விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்படுகிறான். அல்லேலூயா. அப்ப அடிப்படையான ஆள் யார் அங்கேன்னு சொன்னால் சுவிசேஷத்தை சொல்லுகிறவன், சொல்லும்படி அனுப்பப்படுகிறவன், அவன் தான் முக்கியம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஆளாய் நீங்கள் இருந்தால்தான் நீங்கள் ஒரு மனுஷன் எங்க கொண்டு போக முடியும்? பரலோகராஜ்யத்திற்கு கொண்டு போக முடியும். அல்லேலூயா. அப்ப அனுப்பப்படுகிறவன் இல்லைன்னு சொன்னால், பிரசங்கிக்கிறவன் இல்லைன்னு சொன்னால் அவன் எப்படி கேள்விப்படுவான்? எப்படி கேள்விப்படுவான்? நீங்க சொல்லணும், நான் வாயை திறக்கிறேன்னு சொன்னால் ஜனங்கள் எப்படி கேள்விப்படுவார்கள்? நான் சொல்லவில்லைன்னு சொன்னால் ஜனங்கள் எப்படி கேள்விப்படுவார்கள்? அவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? அவர்கள் எப்படி ரட்சிக்கப்படுவார்கள் என்கிறதான ஒரு பாரமுள்ள, பாரமான இருதயம் உள்ள இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்க சொல்ற வார்த்தையில் தான் ஜனங்கள் ரட்சிப்பிருக்கு. நீங்க சொல்ற சுவிசேஷத்தில் தான் ஜனங்கள் ரட்சிப்பிருக்கு. ஜனங்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள். அதுக்கு அர்த்தம் என்ன? ஜனங்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள். அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா அவர் நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு தெரியல இதுதான் சரியான தெய்வம், இதுதான் சரியான தெய்வம், சரியா தெரியல. அல்லேலூயா. இதுதான் உண்மையான தெய்வம், அவருக்கு சரியா தெரியல. இதுதான் பரிசுத்தமான தெய்வம் தான் தெரியல. உலகத்தை உண்டாக்குறது யார்? இந்த தெய்வம் அவங்களுக்கு சரியா தெரியல. ஜனங்களுக்கு அவங்களை உண்டாக்குனது யாருன்னு அவங்களுக்கு தெரியல. ஏன்னு சொன்ன பிசாசானவன், இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் பிசாசுக்கு பேரு. அல்லேலூயா. அவருடைய கண்களை அவர்களை உண்டாக்கினதை யார் என்று அவருக்கு தெரியாதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் நம்ம நினைச்சிருக்கிறான். அவருடைய கண்களை, மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். அவன் அவரை படைத்த, அவர்களை மனுஷர்கள், அவர் யார நம்மை படைத்த, அவர்களை படைத்தவரை ஆராதிக்காமல் நல்லா கவனமாக வணங்க வேண்டும். அல்லேலூயா. இந்த உலகத்தில் படைக்கப்பட்டவைகளை வணங்கி கொண்டிருக்கிறார். படைத்தவரை வணங்க, அவன் படைக்கப்பட்டவை. அல்லேலூயா. நல்லா கவனமாக பண்ணி விசுவாசி. இப்படித்தான் அநேகரை கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. படைக்கப்பட்டவர்கள் போய் கையேந்தாலும் படைக்கப்பட்டவைகளில் போய் என்ன செய்கிறார்கள்? கையேந்தி கொண்டிருக்கிறார். இப்படிதான் நம்ம உலக மக்கள் இருக்கிறார். ஏன்னா கண்கள் எல்லாம் குண்டாக்கப்பட்டிருக்கு. விசுவாசி குண்டாக்கி வைத்திருக்கிறார். சுவிசேஷத்தின் மகிமையான ஒளி அவங்க இதயத்தில் போய் பிரகாசிக்கல. அல்லேலூயா. சுவிசேஷத்தின் ஒளி அவங்க இதயத்தில் போகணும்னு சொன்னால் ஆண்டு பிள்ளைகள் வாயை திறக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசுவை பற்றி சொல்ல வேண்டும். போய் சொல்லிக்கிட்டே சொல்லிக்கிட்டே சொல்லிக்கிட்டே. அல்லேலூயா. ஆனால் ஒரு நாள் ஆண்டு கிரியை செய்வார். ஒரு நாளைக்கு ஆண்டு என்ன செய்வார்? கிரியை செய்வார். பல தடவை சொல்லிட்டேங்க, அவங்க சொல்லி உங்க கேட்க மாட்டேங்களா? பல தடவை சொல்லிட்டேன், கேட்க மாட்டேங்க சொல்லிக்கொண்டே இருக்கு. அல்லேலூயா. ஒவ்வொரு அற்புதம் நீ புதுசு புதுசாக கேட்க அது புதுசு புதுசாக அற்புதம் சொல்லிக்கொண்டே தான் உங்களுக்கு நான் கவனிக்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் ஒரு அற்புதம் கேள்விப்படையில் ஆலோசிக்கிறாரா அதை போய் அவரை சொல்லுங்க. விசுவாசிக்காமல் இருக்கட்டும். இன்னொரு அற்புதம் செய்கிறாரா அதை போய் சொல்லுங்க. விசுவாசிக்காமல் இருக்கட்டும். சோர்ந்து போகக்கூடாது. அல்லேலூயா. சோர்ந்து போகவே கூடாது. அப்புறம் ஒரு நாள் இவ்வளவு அற்புதங்களை செய்து செய்கிற ஆண்டவர் அப்போ நமக்கு ரசிவார், கண்டிப்பாக செய்வார் அப்படிங்கிறதான விசுவாசம் அவங்களுக்குலாம் வர ஆரம்பிக்கும். கேள்விப்படும் பொழுது அங்கே என்ன உண்டாகும்? விசுவாசம் உண்டாகும். வசம் சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசம் கேள்வினாலே வரும். விசுவாசம் எதுனா வரும்? கேள்வினாலே வரும். கேள்வின்னு சொன்னால் காதால் கேட்குறோம். அல்லேலூயா. கேள்வினாலே வரும். கேள்வி தேவனுடைய வசனத்திலிருந்து வரும். அப்போ தேவனுடைய வசனத்திலிருந்து தேவனுடைய காரியங்களை கொடுத்து அவங்க கேட்டாங்கன்னா கண்டிப்பாக ஜனங்களுக்கு விசுவாசம் வரும். ஜெபத்தோடு நீங்கள் செய்யப்படுது. ஜெபத்தோடு தட்டும்போது ஆனால் நிச்சயமாக இவங்களை கொண்டு என்ன செய்யணும்? ஆத்மாவை ரட்சிப்பார். அல்லேலூயா. இதை விசுவாசி தெளிவை புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் ஒரு பெரிய பாரம் எதற்கு அவங்க அபிஷேகம் கொடுங்க, எதற்கு சபைக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறார் என்பது விசுவாசிகள் தெளிவை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களை ஆண்டவர் ரட்சிப்பில் கொண்டு வந்தது போல மற்றவர்களையும் உங்களை கொண்டு ஆண்டவர் ரட்சிப்பில் கொண்டு வர விரும்புகிறார். லேலுயா லேலுயா. ஒவ்வொருவர் மேலும் இந்த பாரம் இருக்கிறது புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவர் மேலும் பாரம் இருக்கிறது, இந்த பாரம் இருக்கிறது. இதை விசுவாசியின் தெளிவை புரிந்து கொள்ள வேண்டும். சபைக்கு வந்து கொண்டு புரிந்து கொள்ள வேண்டும், கவனத்தை செலுத்த வேண்டும். ஏன்னா இயேசு சீக்கிரமாக போகிறார். லேலுயா. நான் வாழ்ந்த வாழ்க்கை கதை கணக்கு கேட்க போகிறார், கணக்கு கேட்க போகிறார். நான் என் குடும்பத்துக்காக சம்பாதிச்சேன் அதெல்லாம் ஆன்மீகத்திலே தான் இருக்கு. லேலுயா. எனக்கு பிள்ளைகள் இருந்தது, என் பிள்ளைகளுக்காக நான் உழைக்க வேண்டியிருந்தது, அதெல்லாம் கத்திரிக்க செய்ய மாட்டார், அங்கீகரிக்க மாட்டார், அதை அங்கீகரிக்க மாட்டேன். நிறைய பேர் தெரியல, வசந்தி வாசிக்க வாலிபன் வாசிக்க வாலிபன் வாசிக்க வேண்டும். வசந்தி கருத்தாய் கத்திர என்ன அவரை விரும்புகிறார், நம்ம என்ன தான் விரும்புகிறார். லேலுயா. ஜெபத்தூர் ஆன்மீங்க என்னதான் விரும்புகிறீங்க சொல்லுங்க. ஆண்டு வசந்த திறக்கும் போது ஆண்டு உங்களை பேச ஆரம்பிப்பார். வசந்த மூலமாக நீ இது இதெல்லாம் செய்யும், இது இதெல்லாம் செய்யும், இது இதெல்லாம் செய்யும். லேலுயா. லட்சிக்கு போட வேண்டும், ஞானசனம் எடுக்க வேண்டும், அபிஷேகம் பெற்றுக் கொள்ள வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஆண்டு பேச ஆரம்பிப்பார். லேலுயா லேலுயா. சபைக்குள்ள வந்து வருவதற்கு ஆண்டுகளை கொண்டு வந்து கொண்டு வந்திருப்பதற்கு ஒரு பிரதான நோக்கம் இருக்கிறது. அதுதான் மற்றவர்கள் சுவிசேஷத்தை என்ன செய்யுது, அறிவிக்க போகிற ஒரு காரியம். லேலுயா. அவருடைய பாதங்கள் செய்தி சுவிசேஷம் அறிவிக்கிறவனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லேலுயா. ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று ஒரு சுவிசேஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. சுவிசேஷ பாதங்கள் எவ்வளவு அழுக்காதான் சரிப்பாக வரலாம். லேலுயா. எவ்வளவு புண்ணு இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அவன் சுவிசேஷம் சொல்கிற அழுகிப்பது தான் பரவாயில்ல. ஆனால் அவன் சுவிசேஷம் சொல்கிறவனாக இருந்தால் அந்த அந்த அழுகின பாதங்கள் ஆண்டுகள் எப்படிப்பட்டது, அழகானது, அழகானது. நீ எவ்வளோ கிரிவி போட்டு நடந்தாலும் இங்கே எவ்வளோ இல்லை, அது தேவகுணி நாள் வரும்போது அது வந்து அசிங்கமாக தெரியும். நீ எவ்வளோ பரவாயில்லப்பதாலும் சரி, நான் கவனம் கவனிக்க வேண்டும். எவ்வளோ பரவாயில்லப்போ நீ காலில் அந்த கிரிவி இந்த கிரிவி போட்டு நீ நடந்தாலும் சரி, எவ்வளோ அழகுபடுத்தினாலும் சரி, ஆனால் ஆண்டுகுணி நாள் வரும்பொழுது ஆண்டு விசாரிக்கும் பொழுது எனக்கா நீ ஊழியம் செய்ய கேட்கும்பொழுது அன்னைக்கு பாதம் எப்படி தேவனை பாருங்கள அறுவறுப்பாக இருக்கும். அந்த பாதத்தை ஆண்டு செய்ய முடியாது, பல்லவ ராஜ்யத்திற்குள்ள உழைய விட மாட்டார். லேலுயா லேலுயா. நான் கவனமாக கவனிக்க வேண்டும். என்ன அழகாக ஒருத்தர் இருந்தார், நல்ல ஆடை உடுத்தி நல்லா சாப்பிட்டு சம்பிரமாக இருந்தால் வாழ்ந்து வந்தார். லேலுயா. உச்சதை உள்ளங்கால வரைக்கும் அவனுக்கு என்ன என்ன இல்லை, உலகத்தில் அழுக்குங்கிறது இல்லை. ஆனால் இன்னொருத்தர் இருந்தான், அவனின் புண்களை என்ன நக்குச்சு, நாய் நக்கினது. ஐஸ்வர்யாவும் செத்தான், லாசரவும் செத்தான். லேலுயா. ஆனால் யார் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, நாயை நக்கின புண்களுடைய தான் என்ன செய்யப்பட்டான், அங்கே ஏற்றுக்கொள்ளப்பட்டான். அவன்தான் ஆப்ரஹாமுடைய வழியில் கூட போய் உட்கார்ந்துருந்தான். லேலுயா. எதை சொல்ல வருகிறேன், நான் கவனம் கவனிக்க வேண்டும். தேவனுடைய பார்வையில் யார் விசேஷத்தவர்களை இருக்க முடியும்னு சொன்னால், அவருடைய சித்தத்தை செய்கிறவர்கள், அவருக்கென்று பிரயாசப்படுகிறவர்கள், அவருக்காக ஓடுகிறவர்கள், அவருக்காக பாடுபடுகிறவர்கள். லேலுயா. இதை கருத்தில் கொண்டு என்ன செய்ய வேண்டும், சுவிசேஷம் சொல்லுகிறவர்களை மாற வேண்டும். அப்பொழுது உங்களை ஆசீர்வதிப்பார். லேலுயா. ஆண்டவர் பிரயாசப்படுங்க. ஊழியம் என்பது தேவனுக்காக பிரயாசப்படுகிற ஒரு காரியம். லேலுயா. அதான் சொல்லியிருக்கிறார், ஊழியம் செய்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஊழியத்திலிருந்து நீங்கள் பிரயாசப்பட்டீங்கன்னா அதற்குள்ள ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னால், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே எனக்கு ஊழியம் செய்தவனும் செய்கிறவனும் என் ஊழியக்காரனும் இருப்பான். இதுதான் பெரிய ஆசீர்வாதம். லேலுயா. ஊழியம் செய்கிறவர்களுக்கு கத்திரக்கூட ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னால், நான் எங்கே இருக்கிறேனோ, முதல் வசந்த வாசிப்போம், யோவான் 12:26. யோவான் 12:26 நீங்க சொல்லப்படுகிறது, ஒருவன் ஊழியம் செய்கிறவனானாலும் என்னை பின்பற்றுகிறவன். இதை கீழே வரதான் பயங்கர ஆசீர்வாதம். நான் இங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான். இதுதான் பயங்கரமான ஆசீர்வாதம். லேலுயா. ஏசு எங்கே இருக்கிறாரோ அங்கே இருக்க போகிறீர்கள். ஏசு எங்கெல்லாம் போக போகிறாரோ அங்கெல்லாம் அவரோடு கூட போக போகிறீர்கள். லேலுயா. இதுதான் பெரிய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் அப்பாவுடைய ஒரு ஆசீர்வாத உலகத்தில் இல்லவே இல்லை. லேலுயா. அதனால் ஊழியம் செய்யலாம் மாறுங்க, சுவிசேஷத்தை மற்றும் பிரசங்கிங்க. அப்பொழுது இயேசு எங்கே இருப்பாரோ அங்கே நீங்களும் இருப்பீர்கள், அவரோடு கூட இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் இருப்போம்.